శ్రీమహన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహసి యస్యవాగ్వృత్తిపర్యంతరాజ సరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణనబద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. స్వామి దేశికన్ చక్రవర్తి ధ్రువ రామనుడైய திருவள்ள பிரகாரத்துக்கு சீதா பிராட்டி எப்படியெல்லாம் இருப்பா அப்படின்றத அந்த சீதா பிராட்டியினுடைய நிலைய தெரிவிக்கிறதாக அமைஞ்சிருக்கிற ஸ்லோகங்களை நாம பார்த்துட்டு இருக்கிறோம். 10 ஸ்லோகங்கள் ஒரே அர்த்தத்துல சொல்லப்படுகின்றன. இப்போ சீதா பிராட்டி இருக்க கூடாத இடத்துல தகாத இடத்துல இருந்தாலும் கூட அவளுடைய ஒரு சுபாவம் இயல்பு மாறாமல் இருந்துருக்கு அப்படின்றத போன ஸ்லோகத்தால சொன்னார். அதாவது சித்தா மித்தோஹோ ஸ்வபச பவனே கௌமரீம் விஷ்புரந்தீம் ஆனேதாம் வா விஷதருவனே பாரிஜாதஸ்ய சாகாம் சூக்திம் ரம்யாம் கலபரிசரே சத்கவேஹே கீர்த்தியமானாம் மன்னே தீனாம் நிசிச்சர கிரகே மைதலஸ்ய ஆத்மஜா தாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவ ராவணனுடைய பவனத்துல இருந்தா கூட சந்திரன் எல்லாம் எந்த இடத்துல பிரகாசிச்சாலும் தன்னுடைய தன்மை மாறாமல் எப்படி சுத்தமாகவே எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டு கொடுத்ததாக அந்த ஒரு குளிர்ச்சியோடெல்லாம் பிரகாசமாக இருந்துருக்கோம், அதே மாதிரிதான் சீதா பிராட்டி ராவணனுடைய பவனத்துல இருந்தாலும் கூட அவளுடைய தேஜத்துக்கு ஒன்னும் குறவு இல்லாததான் இருந்துட்டு இருப்பான். அதே மாதிரி ஒரு பாரிஜாத விருட்சத்தை சொல்லி சொன்னவனாக்கா பாரிஜாத விருட்சமும் அது காட்டுல விஷ விருட்சத்தோட வச்சா என்ன, தனியா சொர்க்கலோகத்துல இருந்தா என்ன, எப்படி இருந்தாலும் எல்லா பலனையும் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியத்தோட தான் அது இருக்கு, அதுக்கு உண்டான ஒரு குணம் போகாது இருந்துருக்கு. அந்த மாதிரி சீதா பிராட்டி இருந்துருக்கா, ஒரு நல்ல கவியா இருந்துருக்கவன், ஒரு நல்ல ஸ்லோகத்தோட ரசமான ஒரு ஸ்லோகத்தை பண்ணனாக்க அதை அனுபவிக்க தெரிஞ்சவனா இருந்தா என்ன, அனுபவிக்க தெரியாத முட்டாளா இருந்தாலும் அந்த கவனத்துக்கு ஒன்னும் தோஷம் கிடையாது என்றெல்லாம் சொல்லி சொன்ன அந்த மாதிரி சீதா பிராட்டி இருந்துருக்கான்னு சொல்லி சொன்னார். இப்போ அடுத்த ஸ்லோகத்துல சொல்லச்சே அந்த சீதா பிராட்டியினுடைய நிலை வேற விதமா சொல்லி சொல்ற. வர்ஷாக்கீர்ணாமிவ கமலினீம் வியாஹதாஹர்த்தாமிவோக்திம் பங்காஸ்லிஷ்டாமிவ விசலதாம் பத்யபேஹிதாமிவேப்தீம் மேகச்சன்னாமிவ சசிகலாம் விக்னருத்தாமிவாசாம் வியாக்ரோபேதாமிவ மிருகவதூம் பூதலே ஜாமி வாஸ்தம். இங்க சொல்லிருக்கிற ஒவ்வொரு திருஷ்டாந்தமும் ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல சொல்லிருக்க மாதிரி சொல்லிருக்கிறத அப்படியே அமைச்சிருக்க. இதெல்லாம் மகாகவிகளுடைய பிரயோகம். காளிதாசன்லாம் வரைச்சே பார்த்தோம்னா அங்கங்க சில ஸ்ருதிகளுடைய வாக்கிய ஸ்ருதி வாக்கியம் அப்படியே பிரயோகம் பண்ணிருப்ப காளிதாசன் தன்னுடைய கவனத்துல. சுவாமி தேசிகனும் கூட அந்த மாதிரி சில வந்து யாராவது பார்த்தோம்னாக்க சில இடங்கள்ல அப்படியே அந்த பிரயோகத்தை பண்ணிருப்பான். அதே மாதிரி ககனம் ககனாக்காரம் சாகர சாகரோபமகான்னு சொல்லி சொல்ற அந்த ஸ்லோகம் இருக்க, இது ராமாயணத்துல ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவன் சொல்லி ராமாயணத்துல சொல்ல சோகம் அது வால்மீகியனுடைய ஒரு பிரயோகம். அந்த பிரயோகத்தை அப்படியே ரகுவம்சத்துல எடுத்து போடுற காளிதாசன் சொல்லி சொல்ற. அந்த மாதிரி இது ஒரு கவிகளுடைய மரபு. மகாகவிகள்லாம் எப்படிலாம் அனுபவித்தாலோ அதே மாதிரி தன்னுடைய அனுபவத்தையும் தெரிவிக்கிறதுன்றது. ராமாயண ஸ்லோகத்துல எப்படி சொல்லிருக்கோ அப்படி அப்படியே சொல்லி சொல்றது. வருஷா கீர்ணாம் இவ கமலினீம் வியாகதார்த்தாம் இவோக்தீம் வருஷா கீர்ணாம் இவ கமலினீம். இங்க தாமரையோட கூட ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி சொல்ற. தாமிர புஷ்பத்துக்கு இயல்பா பிரகாசம் இருக்கு, விகசிச்சுட்டு இருந்ததுன்னா எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கு, சோகம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா பனிக்காலத்திலேயோ மழை காலத்திலேயோ இருந்ததுன்னாக்க அப்போ அந்த தாமரையினுடைய பிரகாசம் குறவாதான் இருந்திருக்கும். ஏன்னா மழை பெய்ஞ்சுட்டே இருக்கும், பனி பொழிவு இருந்துன்னாக்க சூரியனுடைய ஒரு பிரகாசம் இல்லாததுனால தாமரையினுடைய விகாசம் குறவா தான் இருந்துருக்கும். ஆகையால இந்த இடத்துல வருஷா கீர்ணாம் இவ கமலினியம்னு சொல்லியிருக்க. என்னதான் சீதையினுடைய பிரகாசம் எப்பவுமே இயல்பாக எப்படி இருந்துருக்கோ அதே மாதிரிதான் இருக்குன்னு சொன்னா கூட அந்த பிரகாசத்திலையும் கொஞ்சம் மாறுபாடு ஏற்பட்டிருக்கு என்பதை இந்த ஸ்லோகத்தினால தெரியப்படுத்துற. இதுல ராமாயணத்துல சொல்ற ஹிமகத நளினீவ நட்ட சோபா அப்படின்னு சொல்லி சொல்ற. சீதா பிராட்டிய சொல்லச்சு ஹிமகத நளினீவ நட்ட சோபா. தாமர புஷ்பத்துக்கு சோபை இருக்க அது சூரியனுடைய பிரகாசத்தினாலதான் சோபை அதிகமாக இருந்துருக்கும். அதே தாமர புஷ்பத்துக்கு நிறைய பனிப்பொழிவு இருந்துருக்குனாக்க அப்ப என்னாகும், ஒரு கருகின மாதிரி ஆயிடும், அதுக்கு விகாசமே இருக்காது. ஹிமஹத நளினீவ நட்ட சோபான் பூமிசையா விவர்ணாங்கி பத்மனீவ ஹிமாகமே பத்மினீவ ஹிமாகமே அப்படின்னு சொல்ற. பத்மினின்றது தாமர புஷ்பம். பனிப்பொழிவு ஏற்பட்டுனாக்க தாமர புஷ்பம் எல்லாம் கூம்பின்றோம், விகசிக்காது. அப்போ அதுதான் தெரியப்படுத்தல. சீதா பிராட்டி எப்படி இருந்துட்டு இருக்கா அப்படின்னா, இப்ப தாமர புஷ்பத்துக்கு ஒரு தோஷம் இல்ல, ஆனா ஔபாதிகமாக ஒரு காரணத்தை முன்னிட்டு அதனுடைய பிரகாசத்துக்கு வெளிப்பாடு இல்லாத போயிடுறது. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் சீதா பிராட்டியினுடைய பிரகாசம் அவளுடைய தேஜஸுக்கு வெளிப்பாடு இல்லாத போயிடுறது இந்த இடத்துல. ஏன்னா முகத்துல ஒரு வைவர்ணியம் வெளுத்து போறது, உடம்பெல்லாம் வெளுத்து போறது, வேதனையினால உடம்பெல்லாம் மாறி போயிடுறது, அந்த இயல்பான நிறம் கூட மாறி போயிடுறது, இப்படி எல்லாம் இருந்துருக்கு. அப்போ வருஷா காலத்துல இந்த கடைசிக்கு அந்த பெரிய மழை பெய்யறதுனாலயோ இல்ல பனியினாலேயோ தாமரையினுடைய சோபை எப்படி போயிடுறதோ அந்த மாதிரி தன்னுடைய இயல்பான சோபைய இழந்தவளாக இருந்துருக்கான்னு சொல்ற. அந்த இழப்புன்றது சோபம் மொத்தம் அது போயிடுத்துன்றது இல்ல, அந்த சோபையினுடைய வெளிப்பாடு இல்லாமல் இருந்துருக்கான்னு அர்த்தம் அதுக்கு. அப்படி சொல்லி முதல்ல சொல்லி சொன்னார். காளிதாசன் சொல்றான், தாஞ்சானீதா பரிமித கதாம் ஜீவிதம் மே த்விதீயம் தூரீபூதே மயி சஹசரே சக்கரவாகீமிவௌகாம் இவைகாம் காடோத்கண்டாம் குருஷு திவசேஷ்வேஷு கச்சத்சு பாலாம் ஜாதாம் மன்யே சிசிரமதிதாம் பத்மினீம் வான்யரூபாம். மேகத்தை பார்த்து காளிதாசன் சொல்லச்சு, தான் ஜானிதாஹ, நீ அவளை தெரிஞ்சுக்கோ, எப்படி இருப்பா தெரியுமா என்னுடைய மனைவி அங்க போய் பார்த்தியானா அப்படின்னா, பரிமித கதாம் ஜீவிதம் மே த்விதீயம், என்னுடைய ஜீவிதம் அதாவது இவனுடைய யக்ஷனுடைய ஜீவனமே தன் மனைவி நடத்தில்தான் இருந்துருக்கு. சீதா பிராட்டிய சொல்லச்சே, அப்பியம் ஜீவிதம் ஜக்யாம் பாம்பா சீதே சலக்ஷ்மணாம் என்ன சொல்லி சொல்ற, அவளுக்கு அவளுடைய ஜீவனம் இருக்க உயிர்ல பற்று இருந்துருக்கும், அந்த உயிர் மேல வச்சிருக்கிற பற்ற காட்டிலும் சீதா பிராட்டியின் இடத்துல பெருமாள் வச்சிருக்கிற ஒரு அபிமானம் இன்னும் அதிகமா, பிராணனமானாலும் விட்டுருவா, சீதா பிராட்டிக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்ற அளவு பாக்குறவரா இருக்கிறாராம். அந்த யக்ஷன் நினைக்கிறான், எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க எனக்கு இருக்கிற உயிர் தான் வந்து அதுலதான் எனக்கு ரொம்ப பிரீத்தின்னு நினைச்சிட்டு இருக்க, எனக்கு ரெண்டு உயிர் இருக்கு, ரெண்டாவதாக இருக்கிற உயிரா இருக்கிறவள் அந்த யக்ஷனுடைய பத்னி அங்க இருக்கிறவ, அவளை சொல்லிட்டு தூரீபூதே மயி சஹசரே சக்கரவாக்கி மிவைக்காம்னு, நான் எங்கேயோ போயிட்டேன்னாக்கா இப்ப ஒரு வருஷ காலமா பிரிஞ்சு போயிட்டான், இப்ப பிரிஞ்சு போனச்சே ஒரு சக்கரமாக்க பட்சி எப்பவும் ரெண்டு ரெண்டா ஆண் பட்சி பெண் பட்சி ரெண்டு பட்சியுமா தான் போயிட்டே இருக்கும், ஒரு சமயத்துல ஆண் பட்சியினுடைய ஒரு வியோகம் ஏற்பட்டுனா அந்த சக்கரவாக்கு பட்சி இருக்க கத்தின்றே இருக்கும், அந்த ஆண் பட்சி வர வரைக்கும் கத்தின்றே இருக்கும் அந்த பெண் பட்சி, அந்த நிலையே இவள் அடைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, காடோத்கண்டாம் குருஷு திவசேஸ்வரபி கச்சத்சு பாலாம், ஒவ்வொரு நாளும் இத பத்தியே நாம் தன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறதுனால அவளுடைய சோபை எப்படி இருக்கும்னாக்க, சிசிரமதிதாம் பத்மினீவாம் பத்மினியும் வாங்க ரூபாம் அப்படின்னு பனிப்பொழிவு ஏற்பட்டதுனாக்க தாமர புஷ்பத்துலாம் ஒரு கருகி போயிடும், கரையில் இருந்துருக்கும் அந்த சிசிரம் மதிதாம் பனிப்பொழிவுனால அந்த தேஜஸ்தே இயல்பான தேஜஸ்தே மாறுபட்டு வாழிடும், அது ஒரு கருகின மாதிரி போயிடும், அந்த மாதிரி இருக்கான்னு யக்ஷன் சொல்றான். காளிதாசன் வந்து யக்ஷனுடைய வார்த்தையாக காளிதாசனுடைய வார்த்தை இது. சுவாமி இந்த யக்ஷனுடைய வார்த்தையும் இந்த மாதிரி அமைஞ்சிருக்குன்றது வேற விஷயம், ராமாயணத்திலேயே சொல்லிருக்கு, வால்மீகியினுடைய வார்த்தையே இங்க கொண்டு பிரமாணமா கொண்டு வந்து அதை காண்பிக்கிறார், நீ போற சீதா பிராட்டி எப்படி இருப்பா தெரியுமா, இப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, வருஷாக கீர்ணம் இவகமலினி வியாகதார்த்தாமிவோக்தீம் வியாகதார்த்தாமிவோக்தீம், அதாவது அடுத்தது வார்த்தை இருக்க முன்னுக்கு பின்னு முரணாக பேசினமானாக்க அது அந்த வார்த்தைக்கு சோபை இல்ல, வார்த்தைக்கு அழகு இல்ல. சம்ஸ்காரேண யதாகீனாம் வாசம் அர்த்தாந்தரங்கதாம், இதுவும் ராமாயணத்துல சொன்ன திருஷ்டாந்தரம் தான். சீதா பிராட்டிய சொல்லச்சே எப்படி இருந்திருக்கான்றத வால்மீகி சொல்லி சொல்ற, சம்ஸ்காரேண யதாஹீனாம் வாசம் அர்த்தாந்தரங்கதாம் என்பதாக சொல்ற, துக்கேன புபுதே சீதாம் ஹனுமான் அனலங்கிருதாம் சம்ஸ்காரேண யதாஹீனாம் வாசம் அர்த்தாந்தரங்கதாம்ன்றது அந்த ஸ்லோகம், முழுசான ஸ்லோகம். துக்கேன புபுதே சீதாம் ஹனுமான் அனலங்கிருதாம். அந்த சீதா பிராட்டிய பாக்கிறேன், பார்க்கச்சே ஒரு விதமான அலங்காரமும் இல்லாமல் இருந்திருக்கா சீதா பிராட்டி. இவள் அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பட்டவள் ராஜ மகிஷி தசரத சக்கரவர்த்தியினுடைய மருமகள், நாட்டு பெண், ஜனக மகாராஜாவுடைய பெண், ராமனுடைய பத்னி. இவ்வளவும் இருந்தும் கூட இவள் எதுவும் அலங்காரம் பண்ணிக்காமல், ஒன்னும் பண்ணிக்காம அழுக்கடைஞ்ச ஒரு சரீரத்தோட அவள் அங்க இருக்கானா. அவளை பார்த்த உடனே ஹனுமான் நினைக்கிறேனா இவ எப்படி இருந்திருக்கா அப்படின்னு சொன்ன, அவள் எப்படி இருந்திருக்கான்னா, சம்ஸ்காரேன யதாகீனாம் வாசம் அர்த்தாந்தரங்கதாம் அப்படின்னு சொல்லியிருக்க. இந்த வாசம் அர்த்தாந்தரங்கதான்னு சொல்லச்சே இதுல பலவிதமான அர்த்தம் சொல்லணும் இருக்கு. என்னன்னா, இப்போ வேதத்துல ஒரு விருத்தாந்தம் சொல்லப்படுகிறது. இந்திரசத்ருர் வர்தஸ்வ அப்படின்றது சொல்லணும். மொத்தம் யாகம் பண்றான், யாகம் பண்ணி இந்திரனாக, இந்திரன சத்ருவாக உடையவன், அவனுக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படணும், ராட்சசனுக்கு வளர்ச்சி, விரத்தனுக்கு வளர்ச்சி ஏற்படணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்திரனுடைய சத்ருவாக இருக்கிறவனுக்கு மேல்மேலும் வளர்ச்சி ஏற்பட்டு இந்திரனை பரிபவப்படுத்தணும்ன்றதுக்காக யாகம் பண்றான். அப்படி யாகம் பண்ணச்சே இந்த மாதிரி அர்த்தம் மனசுல நினைச்சுண்டு வாக்குல சொல்லச்சே வேற வார்த்தைய சொல்றது, வேற ஸ்வரத்துல சொன்னாக்கா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்திரனுக்கு சத்ருவா, இந்திரனுடைய சத்ருவுக்கு அழிவு ஏற்படட்டும்ன்ற மாதிரி அர்த்தம் ஏற்பட்டு போயிடும். இப்ப இவன் சொல்லச்சே ஹோமம் பண்ணச்சே மனசுல ஒன்னு நினைச்சுண்டு வாக்குல வேற வந்துடுச்சு. வேற வந்ததுனால என்ன ஆயிடுத்து, யார் யாகம் பண்ணானோ அவன் இந்திரனுக்கு சத்ருவா போயிட்டு அப்படின்னால அவனுக்கே ஒரு அழிவு ஏற்பட்டு போச்சு அங்க. இதுதான் வாசம் அர்த்தாந்தரங்கதான்னு சொல்லி சொல்ற. வாக்கு வந்து நாம மனசுல நினைச்சுட்டு இருக்கிறத காட்டிலும் வேற விதமான வார்த்தைய சொல்லி, வேற விதமான அர்த்தத்தை உண்டு பண்ணிட்டுனாக்க, இப்ப அந்த விபரீத அர்த்தத்தை உண்டு பண்றதுனால அப்போ வரக்கூடிய நஷ்டம். அந்த மாதிரி இந்த சீதா பிராட்டி இருந்திருக்கா என்று சொல்ற. இன்னொரு பிரகாரமாக சொல்லி சொல்லும், முன்னாடி என்ன சொன்னோம், ஏற்கனவே என்ன சொன்னோம், இப்ப என்ன சொல்றோம்ன்றத சிந்திக்காமல், இந்த ஒரு சம்ஸ்காரம் இல்லாமல் முரண்பட்டு வார்த்தை சொல்லி சொன்னாலும் அது வாக்குக்கு சோபை இல்லை. அது சம்ஸ்காரம் இருக்காமா, என்ன சொல்லிருக்கோம், ஏற்கனவே என்ன சொன்னோம், இப்ப என்ன சொல்றோம், இது ரெண்டுத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு, இதெல்லாம் பார்த்துதான் சொல்லணும். இப்படி சொல்லாமல் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போறதோ, முன்னுக்கு முன் முரணாக சொல்லி சொன்னமானாலோ அந்த வாக்கு, அந்த வார்த்தைகள் எப்படி சோபை இழந்ததாக ஆறுதோ அந்த மாதிரி இங்கேயும் இவள் இருந்திருக்கான்னு அர்த்தம். அதே மாதிரி விருத்தார்த்தத்தை சொல்லி சொல்றது, எதிர்மறையான ஒரு பொருள் கொடுக்கக்கூடிய வார்த்தைய சொல்றது. மனசுல ஒண்ணு நினைச்சுண்டு சொல்றது ஒன்னா இருந்ததுமானாக்க அதுவும் விபரீதமானதுதான். அந்த மாதிரி இருக்காளாம் பிராட்டி, அப்படி இருப்பா அப்படின்னு அர்த்தம். வருஷாகீர்ணாம் இவ கமலினீம் வியாகதாஹர்த்தாமிவோக்திம் பங்காஸ்லிஷ்டாம் இவ பிசலதாஹம். மூணாவது திருஷ்டாந்தம் சொல்லி சொல்ற, பங்காஸ்லிஷ்டாம் இவ பிசலதாம் என்று சொல்ற. பிசலதான்றது தாமரை கொடி. அந்த செயல் போகாத இருந்திருக்கிற தாமர கொடி மாதிரி இருந்திருக்கான்னு அர்த்தம் இருக்கு. இதுவும் ராமாயணத்துல சொல்லப்பட்ட ஒரு அர்த்தம் தான் இது. அதாவது தாமரை கொடி கொடியில சேர் இருக்கக்கூடாது, அந்த கொடிக்கும் மூளை இருக்கிற கிழங்கு இருக்க கிழங்கு சேர்ல இருக்கும், தாமரை கிழங்குல வருது, அந்த கிழங்குல இருந்து கொடி மேல போகும். மேல வந்து ஜலத்துல இருந்ததுன்னாக்க அது அப்படியே அந்த தாமரை அது நல்ல கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்ட நாள ரவிக்கர விகசித்தன்னு சொல்ற அந்த ஜலம் மொத்தம் அந்த தாமரை கொடியில போய் அப்படி குண்டா இருக்கும். அது அது நல்ல பருமனா இருந்துட்டு இருக்கும். அது பாக்கிறதுக்கே அந்த தாமரை ஆடித்த அந்த கொடி ஆடித்தனாக்க ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கும். மொத்த சேத்துலயே சுருண்டு சுருண்டு கிடக்கும். சில சமயங்கள்ல பார்த்தோம்னா நிறைய ஜலம் இருக்கச்சே கொடி மேல வரும், கிழங்கு மாத்திரம் கீழே இருக்கும். குளத்துல தண்ணி வெத்தி போயிடுத்துனாக்க அப்ப வத்தி போகச்சே அந்த சேரோட சேர அந்த கொடியும் கிடக்கும். அது பாக்கிறதுக்கு நல்லா இருக்காது. அந்த மாதிரி இருந்துட்டு இருக்காளாம் இவோ அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. இதுக்கும் பரயாம் ரிஜயாகீனாம் கிருஷ்ணபக்ஷ நிஷாம் அதோட இல்லாத இவ எப்படி இருந்துட்டு இருக்கான்றது இதுவும் ராமாயணத்துல சொன்ன திருஷ்டாந்தம் தான். இந்த இடத்துலயும் சொல்லி சொல்ற மிருணாளி பங்கதி தேவ விபாதி ந விபாதி ச சா மலேனக திக்தாங்கி வபுஷாச்சா பலங்கிருதா மிருணாளி பத்மதிக்தேவ விபாதி ந விபாதி ச அப்படின்னு ராமாயண ஸ்லோகம். அந்த சீதா பிராட்டி எப்படி இருந்துட்டு இருக்கான்ன மலையன திக்தாங்கி வபுஷாச்சா பலங்கிருதா உடம்பெல்லாம் தூசு படைஞ்சிருக்கு. என்ன அவள் அந்த உடம்ப பத்தி ஒன்னும் விசாரப்படல, அலங்காரம் பண்ணிக்கணும்னோ பளபளான்னு இருக்கணும்னோ எதுவுமே நினைக்காத இருந்துட்டு இருக்கா அவ. அவளுடைய எண்ணம் மொத்தமே ராமனை பத்தியே தான் நினைச்சிருந்து இருக்கு. ஆகையால இவளை பொறுத்த வரைக்கும் வபுஷாச்சாப்பியலங்கிறத மிருணாளி பங்கதி தேவ விபாதி ந விபாதி ச அப்படின்னு நவிபாத் விபாத்தினா பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம், நவிபாத்தினா பிரகாசிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். இப்ப இவ பிரகாசிக்கிறவளாகவும் பிரகாசம் இல்லாதவளாகவும் இருந்திருக்கா சீதா பிராட்டின்னு இதுக்கு அர்த்தம். என்ன ஒண்ணுதான் சொல்ல முடியும், பிரகாசம் இருந்தா பிரகாசம் இருக்க போறது, பிரகாசம் இருந்துன்னாக்கா அந்த பிரகாசத்தினுடைய இல்லாமைன்னு இருக்க போறது இல்ல. அப்ப பிரகாசத்தினுடைய இல்லாம இருந்ததுன்னா அங்க பிரகாசம் இருக்காது. விபாதி நவிபாதி ச அப்படின்னு சொன்னா சீதா பிராட்டியினுடைய தேஜஸ் இருக்க நவிபாதி பிரகாசிக்கல. ஏன் பிரகாசிக்கலன்னா உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல அது பிரகாசிக்கல. ஏன்னா உடம்பெல்லாம் அழுக்கடைஞ்சிருக்கு, ரத்னம் அழுக்கடைஞ்சிருந்துனாக்கா அது பிரகாசிக்காது இல்லையோ. அந்த மாதிரி தாமர தாமரை கொடி சேத்தோட சேத்தா இருந்து சேரா இருந்துட்டுனாக்க அது எப்படி பிரகாசம் இல்லாத இருந்துட்டு இருக்கோ அந்த மாதிரி பிரகாசம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கா. விபாதி நவிபாதி சென்ன விபாத்தின்னு சொல்றது பிரகாசத்தோட இருந்திருக்கன்னு சொல்றது இருக்க அதுக்கு வியாக்கியானம் பண்ணச்சே சொல்ற இது என்னன்னா உங்களுடைய பதிவிரதா தர்மத்தை அந்த இடத்துல சொல்லி சொல்ற பெண்கள் அலங்காரம் பண்ணிக்கிறதுன்றது புருஷனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காக தான் அலங்காரம் பண்ணிக்கிறது. அப்படி இருக்கச்சே புருஷனுடைய சாநித்தியம் இல்லாத போயிடுச்சுனாக்க கணவனுடைய ஒரு சாநித்தியம் இல்லாத போயிடுச்சே அலங்காரம் என்னத்துக்குன்னுட்டு அவள் அந்த பதிவிரதா தர்மத்தை அனுஷ்டிக்கிற அதனால ஒரு பிரகாசிக்கிறார். இதை எல்லாரும் ஏத்துக்கிறாளான்னு எனக்கு இந்த காலத்துல ஏத்துக்கிறாளான்னு தெரியல. ஆற்றுல இருக்கச்சே அலங்காரம் எல்லாம் பண்ணிக்காத இருந்திருக்கா, வெளியில போனாதான் அலங்காரம் பண்ணிக்கிறா பெண்கள்லாம் இந்த காலத்துல. அப்பாவை அலங்காரம் பண்ணிக்கிறது எதுக்காகன்னு பார்த்தோம்னாக்கா, புருஷன் தவிர மீதி பேரும் ரசிக்கணும், புருஷனும் ரசிப்பான் இல்லைன்றது இல்ல, மீதி பேரும் ரசிக்கணும்ன்றதுக்காக தான் இவ அலங்காரம் பண்ணிக்கிறா போல இருக்கு. ஆத்துல தானே இருக்க, ஏதோ ஒண்ணு உடுத்திண்டா பரவாயில்ல, ஐக்கு புடவை உடுத்திண்டா கூட பரவாயில்லன்னு இருக்கான்னு இருந்தாருனாக்க அது அவ்வளவு சௌபை இல்லை. இப்ப இந்த இடத்துல வரைச்சு இந்த பதிவிரதா தர்மத்தை சீதா பிராட்டி அனுஷ்டிக்கிறா, அதனால அந்த பிரகாசம் ஏற்படுறது. சீதா பிராட்டி மாதிரி பதிவிரதை யாரும் இல்லைன்றதுக்காக ஒரு பிரகாசம் ஏற்படுறதுன்னு அர்த்தம் இது. ஆகையால இந்த திருஷ்டாந்தம் சீதா பிராட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றதாக இருந்திருக்குன்னு அர்த்தம். பத்யபேதாமிவே பீம் அப்படின்னு அடுத்த திருஷ்டாந்தம் சொல்லி சொல்ற, இத்தி அப்படின்னு சொல்லி சொல்றது என்னன்னா, பெண் யானை, யானையினுடைய பேடை. இப்போ இந்த ஆண் யானையும் பெண் யானையும் ஒண்ணு ஒண்ணு விரும்பி சந்தோஷமா இருந்துருக்கிற ஒரு சமயத்துல ஆண் யானை பெண் யானைய விட்டு பிரிஞ்சு போயிடுத்துனாலோ, இல்ல பெண் யானைக்கு ஆண் யானையோட சேர முடியாத ஒரு நிலை வந்துருத்தோ வந்துருத்துனாக்க, அப்ப அந்த பெண் யானை பிளிரும், அது ஒரே சப்திச்சுட்டே இருந்துருக்கும், ஆண் யானைய கூப்பிட்டுட்டே இருந்துருக்கும். அது அதுக்கு வந்து ஒரு இதுல சொல்லணும்னா ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்குன்னு சொல்றோமே, அந்த மாதிரி ஆயிடும். அது இப்படி அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும், அது எங்க இருக்கு ஆண் யானை எங்க இருக்கு எங்க இருக்குன்றத அதையே நினைச்சுட்டு அதனுடைய சஞ்சாரமும், அது சரியா ஆகாரம் எடுத்துக்காது இது பண்ணாது அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி சீதா பிராட்டி இங்க இருந்துருக்கா அப்படின்னு அடுத்தது சொல்லி சொல்ற. இதுவும் ராமாயணத்துல சொல்ற திருஷ்டாந்தம் தான் சொல்லி சொல்ற. துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன லட்சணாம் ராகவயோர்ஹதி வைதேகீம் சஞ்சேயம் அசிதேட்சண அஹம் ஔபயிகி பாரியா தஸ்யைவ வசுதாபதேஹே விரதஸ்நாதஸ்ய விப்ரஸ்ய விஜ்யேவ விஜிதாத்மனஹ சாதுராவண ராமேண மாம் சமானய துக்கிதாம் வனே வாசிதயா சார்த்தம் கரேன்வேவ கஜாதிபம். இப்படி எல்லாம் ராமாயணத்துல சொல்லிருக்கு. ராமாயணத்துல முதல் முதல்ல ஹனுமான் சீதா பிராட்டிய பாக்குற, பாக்கச்சே துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன லட்சணாம் ராகவோர்ஹதி வைதேகியம் தஞ்சேயம் அசிதேக்ஷணாம். அந்த சீதா பிராட்டியினுடைய பெருமைய வசத்தியா சொல்லி, இவ்வளவு வசத்தியா இருக்கிற சீதா பிராட்டிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ராகவோர்ஹதி, ராகவ ராமன் தகுதி படைத்தவர் தான். தஞ்சேயம் அசித்தனான்னு சொல்லச்சே, ராமனை கணவனாக பெறுவதற்கு இவளும் தகுந்தவள் தான் சொல்லி சொல்ற. அதனால ஏற்படுறது என்னன்னா சீதா பிராட்டியினுடைய பெருமை. அப்படி சொல்லிட்டு அவளே சீதா பிராட்டியே சொல்ற, ஹம் ஔபயிகி பாரியா தசைவ வசுதாபதேஹே விரதஸ்நாதஸ்ய விப்ரஸ்ய வித்யேவ விதிதாத்மனஹா அப்படின்னு. அப்ப ராவணா, உனக்கு நான் மனைவியா ஆறுதுன்றது தகுதி இல்லாத ஒரு நிலை இது. உன்னுடைய எண்ணங்கள்லாம் வேற, உன்னுடைய சஞ்சாரம் வேற, எல்லாமே வேற. நான் யாருக்கு ஏற்ற மனைவியாக ஆக முடியும் அப்படின்னா, தசைவ வசுதாபதேகன்னு அந்த பூமிக்கெல்லாம் நாயக்கனாக இருந்துருக்கிற ராமனுக்கு தான் நான் ஆக முடியும். விரதஸ்நாதஸ்ய விப்ரஸ்ய வித்யேவ விதிதாத்மனஹன், வேதாத்தியனம் பண்ணணும்னாக்க அதுக்கு உண்டான முறையோட இருக்கணும். விரதத்தை அனுஷ்டிக்கிறவனாக இருந்திருக்கவன் அவன் விஷயத்துல எப்படி வித்ய அவனோட சேருமோ அவனுக்கு தான் சேருமோ. ஆகையில தான் இந்த பிரம்ம வித்தியெல்லாம் சொல்லச்சே காலக்ஷேபெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லணும். ஜாக்கிரதையா சொல்லணும்னா அதுக்கு உண்டான நியமங்களை யார் பரிபாலனம் பண்றாளோ அவளுக்கு தான் சொல்லணுமே தவிர எல்லாருக்கெல்லாம் காலக்ஷேபம் சொல்லக்கூடாது. அந்த வித்ய வீணா போயிடும். அதுக்கு விரதஸ்நாதத்து வித்யேவ விதிதாத்மனஹா. அந்த விரதஸ்நாதன் இடத்துல எப்படி வித்ய வந்து சேர்ந்தா அது சோபிக்குமோ அந்த மாதிரி ராமனோட சேர்ந்தாதான் எனக்கு சோபையே தவிர உன்னோட சேர்ந்தா எனக்கு சோபை கிடையாது. இது சம்பிரதாயகமாக வராமல் வார்த்தைகளை சொன்னமானா அவாவா ஒவ்வொரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்காள். இன்னைக்கு நாஸ்திகம்னா நானும் மனுவனுடைய மனுஸ்மிருத்திய பார்த்துட்டேன், வேதத்துல சொல்லிருக்கிறத பாத்துட்டேன், இதெல்லாம் அப்பெல்லாம் வரல அப்புறம் தான் வந்தது. இப்ப சமீபத்துல ஒண்ணு பார்த்தேன் நானு, யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தா இந்த கோவில்ன்றது என்ன பண்ணிட்டா அப்படின்னா பிராமணாலாம் தனக்கு பழைப்புக்காக ஏற்படுத்த ஒரு விஷயம்தான். வேத காலத்துல இந்த மாதிரி கோவில்லாம் இருந்ததில்லை, இது ஏதோ ஆழ்வார் காலத்துக்கு கொஞ்சம் முன்னதான் இதெல்லாம் வந்தது அப்படின்னு நாஸ்திகாலெல்லாம் ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு பிரமாணமா சொல்லிருக்கா, முன்னெல்லாம் யாகம்லாம் பண்ணிருந்தா புத்தருடைய காலத்துக்கு அப்புறமா இந்த யாகம் பண்றதெல்லாம் நின்று போச்சு. புத்தர் வந்து அந்த நாஸ்திகவாதத்தை பிரச்சாரம் பண்ணி யாகம் பண்ணா சொர்க்கலோகம் போலாம் அப்படின்னு, சொர்க்கலோகத்தை யாரா இந்த லோகத்திலயே அங்க இருக்கிற இடம் நமக்கு தெரியல, சொர்க்கலோகம்லாம் யாரா பாத்திருக்கா அப்படி எல்லாம் ஒன்னும் கிடையாது, வேதமே பொய், எல்லாமே சூன்யம், எதுவுமே சரியில்லை, எல்லாமே சூன்யம் அப்படின்னு எல்லாம் புத்தர் உபதேசம் பண்ணிருக்க. இப்ப அந்த புத்தருடைய உபதேசத்தினால எல்லாருக்கும் புத்தி கெட்டு போய் யாக யஜ்யம் பண்றதும் நிறுத்திட்டா. சரி இவாள்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தாலாம் பிராமணாலாம் தனக்கு பழைப்பு வர்றதுக்காக ஒரு கோவில்னு ஒன்னு ஏற்பாடு பண்ணி அந்த உருவ வழிபாட்டை ஏற்பாடு பண்ணி அதெல்லாம் பண்ணிருக்கா. அப்படி இப்படின்னெல்லாம் சில வாதங்கள் நாஸ்திக வாதங்கள்லாம் சொல்லிருக்கா சில பேர். ஏண்டா இது புத்தருடைய காலம் அவருடைய காலம்னு ராமாயணம் சொல்றோம். ராமாயணத்துல பெருமாள் ராமனும் சீதா பிராட்டியும் பட்டாபிஷேகம் பண்றதற்கு முன்ன அங்க தன்னுடைய குலதெய்வத்தமாக இருந்திருக்கிற ரங்கநாதனை போய் சேவிச்சுட்டு வந்தாருன்னு சொல்லிருக்கு. அது எப்பயோ காலம், அது ராமாயண காலம்ன்றது அங்கேயே சொல்லிருக்கச்சே. அப்புறம் இதெல்லாம் என்ன, அதே மாதிரி ருக்மிணி விவாகம் சொல்லிருக்கு கண்ணனுக்கு சொல்லச்சே, அங்கேயும் கோவில்ல இருந்தா வந்திருக்கு, இதெல்லாம் இருக்கச்சே, இது கோவில்லாம் அப்பெல்லாம் கிடையாது அப்புறம் தான் வந்தது கோவில்னு எப்படி சொல்லலாம். பின்ன என்னவோ அவ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வாதம் பண்ற, அவ வாசிப்பு மொத்தம் சம்ஸ்காரம் இல்லாமல் இது எல்லாம் வந்து விரதஸ்நாதஸ்ய விப்ரஸ்ய, அந்த விரதஸ்நாதம் இல்லாததான ஒரு வாசிப்பு அவ முறைப்படி வாசிக்காதனால இப்படி விபரீதமான அர்த்தங்கள்லாம் அவளுக்கு தோன்றது. அந்த மாதிரிதான் நான் உன்னோட சேர்ந்தா எனக்கு இப்படிதான் ஆகும், உனக்கும் உபயோகம் இல்லை எனக்கும் உபயோகம் இல்லை, ஆகையால உன்னோட சேர மாட்டேன்னு சீதா பிராட்டி சொல்ற. அப்ப சொல்ற சாது ராவண ராமேண மாம் சமானய துக்கிதாம் வனே வாசிதையா சார்த்தம் கரேன்வேவ கஜாதீபம். ராவணா உனக்கு ஒரு உபதேசம் பண்ற, ராவணா நீ ஒரு நல்ல காரியம் பண்ணு. என்ன பண்ணணும்னா ராமேண மாம் சமானைய துக்கிதாம் மாம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் ராமனையே நினைச்சுண்டு வேதனைப்பட்டு இருக்கிற என்ன ராமனோட சேர்த்துடு. இது இதுக்கு திருஷ்டாந்தம் சொல்லதே, ஒரு காட்டுல பேடையான பெண் யானை தன்னுடைய ஆண் யானைய பிரிந்து கஷ்டப்பட்டு இருக்கச்சே, அந்த ஆண் யானைய கொண்டு வந்து சேர்த்து விட்டாக்கா எப்படி அந்த பெண் யானைக்கு சந்தோஷம் ஏற்படுமோ அந்த மாதிரி என்ன நீ ராமனோட சேர்த்துட்டேன்னா எனக்கும் சந்தோஷம் ஏற்படும், அந்த காரியத்தை நீ பண்ணன்னு சொல்லி சீதா பிராட்டி சொல்ற. அப்ப தன்னுடைய நிலைய ஆண் யானைய பிரிந்த விட்டு பிரிந்த பெண் யானையினுடைய நிலையாக அந்த இடத்துல சொல்ற பிரகாரத்துக்கு இங்கேயும் சொல்லி சொல்ற. பத்யபேதாமிவே பீம் மேகச்சன்னாமிவ சசிகலாம், மேகச்சன்னாமிவ சசிகலாம் என்ன சொல்ல, இந்த இடத்துல சொல்லச்சு மேகத்தினால மறைக்கப்பட்டதாக இருந்திருக்கிற சந்திரனுடைய ஒளி போல, சந்திரனுடைய கலை போல அப்படின்னு சொல்லி சொல்ற அர்த்தம் இதுக்கு. மேகைஹி சன்னாம் ஆச்சாதிதாம் சசிகலாம் சந்திரலேகாம் இவ அப்படின்னு. இவளுடைய தேஜஸ் ராட்சசனுடைய கிரகத்துல இருந்துருக்கச்சே, அதுக்கு தேஜஸுக்கு ஒன்னும் அழிவு கிடையாது, தேஜஸ் அப்படியேதான் இருந்துருக்கு. ஆனா அந்த தேஜஸ் மறைக்கப்பட்டிருக்கு. சந்திரனுடைய தேஜஸ் பௌர்ணமி அன்னைக்கு இருந்தாலும் அந்த தேஜஸ் அப்படியேதான் இருந்துருக்கு போறது. அந்த பௌர்ணமி அன்னைக்கு மேக கூட்டங்கள் சந்திரனை மறைச்சதுன்னாக்கா அப்ப அது தெரியாது. அது சரத்காலத்துல இருக்கக்கூடிய சந்திரனுக்கு பிரகாசம் அதிகம், எல்லாம் மழை பெஞ்சு ஊஞ்சி போய் மேகெல்லாம் வெளுத்து போய் இருக்கச்சே அந்த சந்திரனுடைய பிரகாசம்ன்றது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப என்ன அர்த்தம், சந்திரனுடைய பிரகாசம் எப்பவும் போலதான் இருந்துருக்கு, வருஷா காலத்துல மேகாவிரதமாக இருக்கச்சேயும் சந்திரனுடைய பிரகாசம் ஒரே மாதிரியா தான் இருந்துருக்கு, அந்த சரத்காலத்திலையும் சந்திரனுடைய பிரகாசம் ஒரே மாதிரியா தான் இருந்துருக்கு. ஆனா கூட வருஷா காலத்துல வரைச்சே மழை காலத்துல சந்திரனுடைய பிரகாசம் மேகங்களால மறைக்கப்பட்டிருக்கு, அந்த பிரகாசத்தினுடைய வெளிப்பாடு இல்லை. சரத்காலத்துல அந்த பிரகாசத்தினுடைய வெளிப்பாடு இருக்கு. இவ்வளவுதான் வித்தியாசம் இது ரெண்டுத்துக்கும். அந்த சீதா பிராட்டியினுடைய இயல்பான பிரகாசம் இருக்கு, எப்பவும் போலதான் இருந்துருக்கு. ஆனா மேகச்சன்னாம் இவன்னு ராட்சசனுடைய வீட்டுல இருக்கிறதுனால அந்த சசிகலை இருக்க அந்த கலையினுடைய பிரகாசம் வெளிப்பாடு பிரகாசத்துக்கு வெளிப்பாடு இல்லாத இருக்குன்னா. உத்பாத மேகமாலாபி சந்திரலேகாம் இவாவிருதாம் சந்திரலேகம் பயோதாந்தே சாரதா பைரிவாவிருதாம். இது ராமாயணத்துல சொன்ன விஷயம். உத்பாத மேகமாலாபி சந்திரலேகாம் இவாவிருதாம், நிறைய மேக கூட்டங்கள்லாம் வந்துடுச்சு, மழை பெய்யறதுக்கு முன்ன வந்தது. அப்போ அந்த சந்திரனுடைய லேக அதனுடைய கிளை எல்லாம் மறைக்கப்பட்டு போகுது. அந்த மாதிரி சீதா பிராட்டி இருந்திருக்கா அப்படின்னு அர்த்தம் வந்துக்கு. மேக சன்னாம் இவசது சசிகலாம் விக்னருத்தாமி வாசம். அடுத்தது ஒவ்வொன்றுக்கும் ஒரு விசேஷம். விக்னருத்தாமி வாசம், எல்லாரும் நாம ஆசைப்படுறோம், எத்தனையோ விஷயத்துல ஆசைப்படுறோம். எனக்கு கூட நிறைய வாசிக்கணும்னு ஆசையா இருந்துருக்கு, ஆனா நிறைய வாசிக்க முடியாது போயிடுறது, ஒன்னும் பண்ண முடியாது போயிடுறது. அப்போ நம்மளுடைய ஆசாம் ஆசையெல்லாம் ஒரு தடங்கள் ஏற்பட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்துருக்கும். அந்த மாதிரி விக்னருத்தாம் இவாசாம் ஆசாம் பிரதிஹதாம் இவ அப்படின்னு அந்த இடத்துல சொல்ற. ஆகையால ஆசைய தடங்கள் பட்ட ஆசை மாதிரின்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி சீதா பிராட்டி இருக்காளாம் இந்த இடத்துல. இதுவும் ராமாயணத்துல சொன்ன திருஷ்டாந்தம் தான். மனோபாவம் எப்படி இருக்கும்ன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்ப பங்குனி உத்தரம் வரப்போறது. இந்த பங்குனி உத்தரத்துல ஒவ்வொரு ஊர்ல ஒரு பிரமாதமான உற்சவம், ஸ்ரீரங்கத்துல பார்த்தோம்னா அற்புதமான உற்சவம், பெருமாள் பெருமாளும் தாயாரும் சேர்த்தி அந்த கத்தியத்திரைய மண்டபத்துல பெருமாள் தாயாரும் எழுதியிருக்கிறதும் அந்த திருவஞ்சனமும் அந்த கத்தியத்திரையமும் இது சேவிக்கிறதும் பார்த்தோம்னா அற்புதமான ஒரு விஷயம். அப்படி சேவிச்சவாளுக்கு வருஷ வருஷம் போய் சேவிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு, ஏதோ ஒரு தடங்கள்ல இருந்து சேவிக்க முடியாத போயிடுறது. அந்த ஊர்லயே இருந்துட்டு அந்த உற்சவத்தை சேவிக்க முடியாத ஒருத்தருக்கு போயிடுச்சு அப்படின்னா அவளுடைய முகம் எப்படி இருக்கும்ன்றத கொஞ்சம் பாருங்க, அவளுடைய எண்ணம் எப்படி இருக்கும்ன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அது விக்ன பிரதிஹதாமி தடங்கள்னால ஏற்பட்ட மாதிரி, அந்த மாதிரி ஆசாம் அந்த மாதிரி சீதா பிராட்டி இருந்துருக்கான்னு அடுத்த அர்த்தம் இது. இங்க போன ஸ்லோகத்திலேயே சொல்லி ஆயிடுச்சு. போன ஸ்லோகத்துல சொல்லச்சு, சுத்தா மிந்தோஹோ ஸ்வச்சம் ஸ்வபச்ச பவனே கௌமுதியும் விஷ்புரந்தீம்னு சொல்லிருக்க. அதுவே சந்திரனுடைய திருஷ்டாந்தம் ஏற்கனவே சொல்லியாச்சு. அதே திருஷ்டாந்தத்தை மறுபடியும் இந்த இடத்துல என்னத்துக்கு சொல்றது? மேகச்சன்னாம் இவ சசிகலாம் விக்னருத்தாம் இவாசாம்னு சொல்லிருக்காரு. இது புனருக்தி தோஷம் வராதான்னு ஒரு கேள்வி வருது. இதுக்கு சமாதானம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல சொன்னது சந்திரனுடைய காந்தி நில ஒளி நிலாவ சொல்லல, அதாவது சந்திரனுடைய காந்தி தான் கௌமுதின்ற சப்தத்தினால சொன்ன. இப்ப இந்த இடத்துல சொல்றது என்னன்னா, சந்திரனையே சொல்றது. அந்த சந்திரனுக்கு தான் அந்த கிளைகள்லாம் இருக்கிறதுன்றது சந்திரன். அப்ப அந்த சந்திரனையே இந்த இடத்துல சொல்றதுனால இங்க புனருக்தி தோஷம் இல்லைன்னு அர்த்தம் இருக்கு. அடுத்தது விக்னருத்தாமிவாசாம் வியாக்ரோபேதாமிவ மிருகவதூம் பூதலேஜ்யாமி வாஸ்தாம். எல்லா பக்கத்திலையும் புலி சூழ்ந்துருச்சு, அது நடுவுல ஒரு மான் மாட்டின்னுக்கா, அந்த மானுடைய நிலை எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட நிலையில சீதா பிராட்டி இருந்தாலும் சாத்துசோகபதீதாங்கீ மைதிலி ஜனகாத்மஜா ராட்சசீ வசமாபன்னா வியாக்ரீணாம் ஹரிணி யதா. ராமாயண ஸ்லோகம் சாத்து சோகபதீதாங்கீன்னு, ஏ சோகத்தினால உடம்பெல்லாம் கஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் இதுவா இருந்திருக்கிற அந்த மைதிலி, ராட்சசீ வசமாபன்னா ராட்சசிகளாலே சூழப்பட்டவளாக இருந்துருக்க, எல்லா பக்கத்திலயும் ராட்சசிகள் இருந்திருக்கா, அவன் நடுவுல உட்கார்ந்துருக்கா பாவம். வியாக்ரீணாம் ஹரிணி யதா, ஹரிணின்னா பெண்மான், வியாக்ரீ அப்படின்னா பெண் புலி. பெண் புலியும் அடிக்கிறது, ஆண் புலி என்ன மாம்ச பட்சணம் பண்றதுல ரெண்டும் தான் சாப்பிட போறது. எல்லா பக்கத்திலயும் பெண் புலிகள் சூழ்ந்து அது நடுவுல உட்கார்ந்து இருந்தான்னா, ஒரு குரங்கு இருந்ததுன்னா, அந்த ஒரு மான் பெண் மான் இருந்தாக்க அதனுடைய நிலை என்னவோ அந்த நிலையில சீதா பிராட்டி இருந்தா அப்படின்னா, மிருக கன்யாமி வத்ரஸ்தாம் வீட்சமானாம் ததஸ்ததஹாம். அந்த மான் என்ன பண்ணும், எந்த கணத்துல புலி தம் மேல பாய போறதுன்னு இப்படி அப்படியே மிரண்டு மிரண்டு மிரண்டு மிரண்டு பார்க்கும், மரள மரள பார்த்துட்டு இருக்கும் அந்த பெண் மான். அதே மாதிரி சீதா பிராட்டி இவ என்ன பண்ண போறாளோ, இவ என்ன வார்த்தை சொல்ல போறாளோ, இவ என்ன சொன்ன வார்த்தை சொல்ல போறாளோன்னு எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே ராட்சதிகளாகவே இருந்துருக்கா, அவள் நடுவுல மாட்டின்ட்டு இப்படி மிரள மிரள பாத்துட்டு இருக்கவளா இருப்பா, நீ பாக்குற சீதா பிராட்டி நீ போச்சே அப்படின்னு ஹம்சத்துக்கு சொல்லி சொல்ற. வியாக்ரோபேதாம் இவ மிருகவதூம் பூதலே ஜாமி வாஸ்தாம். பூமியில வில்லு கீழே விழுந்துட்டுனாக்க ஒரு பிரயோஜனம் இல்ல. வில்லு வந்து வில்லாளியினுடைய கையில இருக்கிற வரைக்கும் தான் வில்லுக்கு ஏற்றம். அந்த அவங்க கையில இருந்து கீழே விழுந்துட்டுனாக்க ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத போயிடும். அந்த மாதிரி சீதா பாட்டி சீதா பிராட்டி இருந்துருக்கான்னு சொல்ற. இது வந்து அயோத்தியா காண்டத்துல வர விஷயம். அயோத்தியா காண்டத்துல சொல்லச்சு, ராமர் காட்டுக்கு போயிட்டு, காட்டுக்கு போன பிற்பாடு பூமூ பாணீர் வினிஷ்கிருதாம் பதிதாம் ஜாமிவாயுதாது அப்படின்னு, அந்த அயோத்தி பட்டணமே எப்படி இருந்துருக்குனாக்க, ஒரு வில்லாடியிலேருந்து கையிலேருந்து விழுந்த ஒரு வில்லு, பூமியில விழுந்த வில்லு மாதிரி இருந்துருக்கு. ஒரு சோபையும் இல்லாமல் எல்லா சோபையும் இழந்து இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற. இது மாத்திரம் அந்த இடத்துல அயோத்தியா பட்டணத்துக்கு சொன்னது, மீதி எல்லாம் சீதா பிராட்டிக்கு உபன்யாசம், அதாவது சீதா பிராட்டிக்கு எப்படி இருந்துருக்கான்றத ஹனுமாருடைய திருஷ்டியில வால்மீகி மகர்ஷி சொன்னதுதான் சொல்லி சொல்றார் இந்த இடத்துல. ஆகையால ஒவ்வொன்னும் இதுல ரொம்ப விசேஷம் இருக்கு. இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்படிப்பட்ட சீதா பிராட்டிய பார்க்க போறோம், பார்க்க போற நீன்னு சொல்லி சொல்ற. ஒவ்வொரு திருஷ்டாந்தத்திலயும் ஒவ்வொரு வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. வருஷா கீர்ணாம் இவ கமலி நீம்னு சொல்லச்சே, சீதா பிராட்டிக்கு இருக்கிற தேஜஸே மாறுபட்டு போயிருக்குன்னு சொல்லி சொல்ற. இயல்பான தேஜஸை காட்டிலும் வேறுபட்டதாக இருந்துட்டு இருக்குன்றத சொன்ன. வியாகதார்த்தாம் விபோக்திம் அப்படின்னு சொல்லச்சே, இது சோபையே இல்ல அசோபம். ஆகையால வார்த்தைக்கு சோபை, முன்னுக்கு பொண்ணு முரண் பேசுறதுன்றது வாக்குக்கு சோபை இல்ல. சீதா பிராட்டி அந்த இடத்துல இருக்கிறதுன்றது அவளுக்கு சோபை இல்ல. அந்த மாதிரி இருக்குன்றது ரெண்டாவது நாள் சொல்லி சொன்னார். பங்காஸ்லிஷ்டாம் இவ விசலத்தான்னு சொல்லச்சே, விபாதி நவிபாதிச்சான்னு சொல்லச்சே. சீதா பிராட்டிய ஒரு ராஜ மகிஷியா பார்த்தோம்னாக்கா இந்த இடம் அவள் இருக்கிறதுக்கு ஏற்ற இடம் இல்ல. அதே சமயத்துல அவளுடைய பதிவிரத தர்மத்தை சொல்றதுனால அவள் பிரகாசிச்சிருக்கான்றத அடுத்த ஒரு உதாரணம் சொல்றது. பத்தியபேதாம் இவே பீம்னு சொல்லச்சே, பெண்யான ஆண்யானைய பிரிந்த நிலைய சொல்றதுன்னு சொல்றதுனால இங்கேயும் சீதா பிராட்டி உபதேசம் பண்றா ராவணனுக்கு, ஆண்யானைய பிரிந்த பெண்யான மாதிரி நான் இருந்துருக்கேன், நீ அவனோட ராணியானையோட சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு தர்மத்தை நீ பண்ணுன்னு ராவணன் இடத்துல சொல்லி சொல்ற. இதுல இருந்து சீதா பிராட்டி தனக்கே ஒரு கட்டத்தை ஏற்படுத்தினவனாக இருந்தாலும் கூட அந்த ராவணனுக்கும் நல்லத்தை உபதேசம் பண்றவன்னு அந்த சீதா பிராட்டி இவ்வளவு கஷ்ட திசையிலையும் அவள் இருக்கிற நிலைய தெரியப்படுத்துறதுக்காக இந்த திருஷ்டாந்தத்தை சொல்லி சொல்ற சுவாமி. மேகச்சன்னாம் இவன் சசிகலாம் அப்படின்னு சொல்லச்சே, அவளுக்கு ஏதான இழுக்கு வருதான்னா அவளுக்கு எந்த இழுக்கும் வரல. அந்த இடத்துக்கு தான் இழுக்கே தவிர மேகத்தினால சந்திரனுக்கு ஏதானா இழுக்கு வர போறதுன்னா ஒரு இழுக்கும் வரலன்னு அர்த்தம். இத தெரியப்படுத்துற விக்னருத்தாம் இவாசான்னு சொல்றது இருந்துருக்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஆசாம் பிரதிஹதாம் இவான்னு சொல்லி சொல்றது வசுதா, அதை காட்டிலும் கஷ்டம் வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப சீதா பிராட்டிக்கு 13 வருஷம் ஆயிடுத்து, ஒரே வருஷம் கடைசி வருஷம், அந்த கடைசி வருஷத்துல தான் அங்க உட்காந்துட்டு இருக்கா, அதுலயும் 10 மாசம் ஆகி போச்சு. இந்த 13 வருஷம் 14 வருஷம் முடிஞ்ச உடனே நம்ம காட்டுக்கு போ, காட்டுல இருந்து நாட்டுக்கு போகிறோம், நாட்டுக்கு போனா எப்படி இப்படி எல்லாம் இருக்க போறா என்னெல்லாம் அப்படின்லாம் நினைச்சிருந்து இருக்கா. இப்ப அது மொத்தம் போயிடுச்சு. திருப்பி ராமனை பார்ப்போமா பார்க்க மாட்டோமாத்ததே தெரியாத இருந்துட்டு இருக்கிற ஒரு நிலை அது. அந்த நிலையை தெரியப்படுத்துற இந்த இடத்துல வியாக்ரோதாம் வியாக்ரோபேதாம் இவ மிருகவதூம் அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய மிரட்சி, அதாவது இது ஒரு கண்ணிலேயே தெரியும் அவள் எப்படிலாம் ஒரு சிரமப்படுறான்றது கண்ணிலேயே தெரியப்படுத்தக்கூடியது. அது சீதா பிராட்டியினுடைய திருக்கண்ணில் தெரியக்கூடிய விஷயத்த தெரியப்படுத்துற. இங்க கடைசியில என்னன்னா, சீதா பிராட்டியை இழந்த ராமன், சீதா பிராட்டி வந்து இழந்த ராமர் எப்படி இருப்பாரோ அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். இந்த இடத்துல இப்படி எல்லாம் சீதா பிராட்டி இருப்பா, அவளை நீ பார்க்க போறேன்றதுக்கு இந்த ஒரு ஸ்லோகத்தினால தெரியப்படுத்துற. நமக்கு அந்த சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சமும், ராமனுடைய கட்டாட்சம், சுவாமி தேசிகனுடைய கட்டாட்சம் எல்லாம் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். வருஷா கீர்ணாம் இவ கமலினிம் வியாகதார்த்தாம் இவோக்திம் பத்மாஸ்லிஷ்டாம் இவ விதலதாம் பத்யபேதாம் இவேபீம் மேகச்சன்னாமிவ சசிகலாம் விக்னருத்தாமிவாசாம் வியாக்ரோபேதாமிவ மிருகவதூம் பூதலேஜ்யாமிவாஸ்தாம். கவிதாத்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.